சொந்தன் சொகந்தம் உன்னை பார்க்கும் முன்பு நானே விட்ட வெளியிலே திரிந்தே உந்தன் அருகில் வந்ததான் என் வேடன் தாங்களை உணர்ந்தே உனக்காகத்தானே உயிர் வாழ்வேன் நானே நீ என்று நானே வெறும் கூடுதானே தாயோடு உணர்கின்ற வெப்பத்தை நீயே தந்தான் காதல் என்பது கடவுள் அல்லவா அது கனவு தேசத்தின் நெருப்பை கொளுத்தும் அந்த அருகில் நானும் இருந்தால் நிமிடம் நொடிகள் என கரையும் என்னை விலகி நீயும் பிரிந்தால் நேரம் பாரமாய் கனக்கும் உன் அருகில் இருந்தால்